லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹ தஸ்தரிதராணி த்ருடாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ரான பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேபியஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்தியத்துல இன்னைக்கும் நாம சீதையினுடைய அக்னி பிரவேசத்தை பத்தி பார்க்கலாம். 65வது சூர்ணிகையிலும் 66வது சூர்ணிகையிலும் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை பத்தி தான் விஸ்தாரமாக சாதிக்கிறார். பிராட்டி நேற்றைக்கு அக்னி பிரவேசம் பண்ணிய விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு அக்னி பிரவேசம் ஆயிடுத்து தஸ்யாம் அக்னிம் விசந்தியாம் தூ ஹாஹேதி விபுல ஸ்வனஹ ரக்ஷசாம் வானராணாஞ்ச சம்பூபவத் சம்பூவாத் தோபமஹான்னு சம்பபூவ எல்லாரும் அவள் சீதாதேவி அக்னியில பிரவேசிச்சப்போ அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களும் சரி வானரர்களும் சரி ஆன அலறிண்டு பெருமாளிடத்திலே வந்து பெருமாள் பக்கத்தில் நின்று கண்ணீர் மல்க பெருமாளை பார்த்துட்டு இருக்கா. ஒரு அந்த குரலானது சம்பபூவ அத்புதோத்பமகான்னு வால்மீகி சாதிக்கிறார். அது வந்து ஒரு ஒரு அதிசயமான ஒரு ஒலியா இருந்தது. சரி, பெருமாள் அப்படியே தத்தோஹி துர்மனாராமஹாம் சத்ருத்வைவ வததாங்கிரஹாம் ஸ்ருத்வைவ வததாங்கிரஹாம் ஸ்ருத்வைவ வததாங்கிரஹாம் கண்ணீர் மல்க ஏதோ ஒரு ஆலோசனையில பெருமாள் இருக்கார். பண்ணது ரைட்டானும் தெரியல, தப்பானும் தெரியல. இத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம். பிராட்டியே அக்னி பிரவேசம் பண்ண வச்சாச்சு. இதன் பிறகு என்ன இருக்கு காரியம் லோகத்துல? ரக்ஷிதான் சர்வலோகசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதான் சொல்லுவா. இது எல்லாமே பிராட்டியினால ஏற்பட்டதுதான். இந்த ஐஸ்வர்யம் எல்லாமே பெருமாளுக்குன்னு தனியா ஒன்னும் கிடையாது, பிராட்டியினால ஏற்பட்டதுதான். பெருமாளுக்குடைய பெருமாளிடத்திலே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள். பிராட்டி இல்லைன்னா பெருமாள் இல்லை. தாயாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுதான் அவனிடத்துல நிறைய இருக்கு. தனக்குன்னு எதையுமே உடைத்தானவன் பெருமாள் கிடையாது. நம்ம எல்லாம் எப்படி தாயார் அனுகிரகிக்கிறாளோ அத மாதிரி அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறா எல்லா குணங்களையும். அதனால அவன் பெருமை வாய்ந்தவனா லோகத்துல இருக்கான். இவ்வளவு நாட்கள் இதெல்லாம் சரி என்று தோன்றின சக்கரவர்த்தி திருமகனுக்கு இன்னைக்கு பண்ண காரியம் ஏதோ தவறா இருக்குமோன்னு தோன்றது. அதனாலதான் வால்மீகி பகவான் இந்த யுத்தகாண்டத்தில் இந்த சர்க்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மா சக்கரவர்த்தி திருமகன ஸ்தோத்திரம் என்ற பிரதிபாதிக்க கூடிய இந்த சர்க்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது தத்தோ ஹி துர்மனா ராமஹா ஸ்ருத்வைவ வததாங்கிரஹா தத்யோ முஹூர்த்தம் தர்மாத்மா பாஷ்பவ வியாகுலோச்சனஹா. பாஷ்பம் அப்படின்னா கண்ணில் வர துளி, நீர்த்துளி, கண்ணில் தாரதாரியா நீர்த்துளி வழியிறது. யாரிடத்திலையும் பேசல, அமைதியா இருக்கார். பிராட்டியோ அக்னியில பிரவேசிச்சுட்டா. இப்படியெல்லாம் ஆகும் நினைக்கல. அவள் உள்ள போயிட்டா, இனிமேல் யார் நம்ம பக்கத்துல இருக்க போறா அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையில சொல்ற போல, அபிகத சதமக ஹுத வக பித்ருபதி நிருத்தி வருண பவன தனத கிரிஷ கிரிஷ முக சுரபதி நுத முதிதா. இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு பகவான், குபேரன், ருத்ரன் இவாள்லாம் வந்து நின்று கைகூப்பி நிக்கிறா, என்ன நடக்க போறதோ தெரியலையேன்னு. பிரம்மா வரார், பிரம்மா வந்து நிக்கிறார். எல்லாரும் பெருமாளிடத்துல பேச ஆரம்பிக்கிறா. அஸ்வினி குமாரால் இருக்கா, சந்திரசூரியர்கள் இருக்கா, தேவர் தான் ஆதி, தேவல் தான் அந்தம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பாமரன் பண்ற காரியத்தை நீங்க பண்ணலாமான்னு கேக்குறாரு பிரம்மா. பிராட்டிய போய் இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்களெல்லாம் உங்க வார்த்தை கட்டுப்பட்டு இருக்கோம். லோகத்தை இயக்கக்கூடிய லோகநாதன் நீங்க. அப்படி இருக்கும்பொழுது வைகுண்டநாதனா இருக்கிறவர் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணிருக்கீங்க. தேவரீரோட வைகுண்டத்தில் எழுந்தருளி இருந்த மகாலட்சுமி ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக மட்டுமே இங்க வந்திருக்கா, இந்த இடத்துல இருக்கா. தேவர் பட்ட சிரமத்தை காட்டிலும் அதிகமாக சிரமம் படுறதுக்கு பிராட்டி தயாரா இருக்கிறதுக்கு காரணம், தாயாருக்கு ஜனங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பரிவு. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொன்னதுல அவளும் அடக்கம். ஆகையினால அவதாரம் வேற, வாஸ்தவிகமான சொரூபம் வேற. பாமரனை போல நடந்துக்காதையும், இது உம்முடைய அவதாரம், உம்முடைய உண்மையான சொரூபத்தை ஒரு க்ஷணம் யோசிச்சு பாரு. பிராட்டியின் மேல இந்த அளவுக்கு ஒரு தவறை எடுத்து சொல்லி கண்கலங்கி இருக்கிறது தேவருக்கு அழகு இல்லை அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரத ஆத்மஜம் யோகம் எஸ் எச்சாகம் பகவான் பிரவீதுமே பிரவீதுமே இதி ப்ருவந்தம் காகுஸ்தம் பிரம்மா பிரம்ம விதாம் வரா ப்ரவீச்சு சுணுமே ராம சத்யம் சத்ய பராக்கிரம பவான் நாராயணோ தேவான் ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுஹு ஏக ஸ்ருங்கோ வராஹஸ்தம் பூதபவ்யஸ்த பத்மஜித். நான் மனுஷன் தானே, ஆத்மானம் மானுஷம் மன்யே, என்ன போய் வைகுண்ட நாதன் சொல்றேன். நான் தசரத்தினுடைய மைந்தன், அவ்வளவுதான். எனக்கும் வந்து வைகுண்டத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் சாதாரண பாமரன், லோக அபவாதத்துக்கு பயந்து என்னுடைய மனைவி அக்னி பிரவேசம் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். உடனே பெருமா சொல்றார், நீரா லோக அபவாதத்துக்கு பயப்படுறது? சுவாமி, நீர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனே தான் தேவர். இது அவதாரம்ன்றதை அடியங்களால் நிரூபிக்க முடியும். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம் சொன்ன வராக எம்பெருமான் தேவரீர், அதே மாதிரி ஹிரண்யகசிபுவை அழிக்கிறதுக்கு நரங்கலந்த சிங்கமாக அவதாரம் எடுத்ததும் தேவர்தான். மகாபலியுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக வாமனாவதாரம் பண்ணதும் தேவர்தான். வருங்காலங்கள்ல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனா அவதரிக்க போறதும் தேவர்தான். எப்பப்பெல்லாம் தர்மத்தினுடைய க்ஷீண தசை ஏற்படுறதோ, தர்மத்துக்கு அந்த நிலை ஏற்பட்ட உடனே தர்மத்தை மேல் நோக்கி அழைத்துக் கொண்டு போவதற்காக தாங்கள் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்றேன். இந்த அவதார விடம்பனத்துக்கு முழு காரணமா இருக்கக்கூடியவள் பிராட்டி. ஏன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரித்தால் கஷ்டப்படுறது அவ விரும்பல. எப்படியாவது அவர்களை கரசேக்கணும்ன்றதுக்காக தாங்களை இப்படி அவதாரம் பண்றதுக்கு அவ தயார்படுத்திருக்கா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவரீர் நிகிரகம் பண்றதுல குறியா இருக்க, அவளுக்கு நிகிரகம்னா என்னன்னே தெரியாம இருக்கு. பெருமாள் பிரம்மா சொல்றார் ராமாயணத்துல வருது, தத்தோ வைஸ்ரவணோ ராஜா யமஸ்சாமித்ரகர்ஷணஃ சஹஸ்ராக்ஷோ மகேந்திரஸ்ச வருணாஸ்ச பரந்தபஃ ஷடர்த்தநயன ஸ்ரீமான் மகாதேவோ வ்ருஷத்வஜஃ கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ப்ரஹ்மா ப்ரஹ்மவிதாம் வரஃ ஏதே சர்வே சமாகம்ய விமானை சூர்யசன்னிபைஹி ஆகம்ய நகரீம் லங்காம் அபிஜக்முஸ்ச ராகவம் தத்தஸ்தாபரணான் பிரகிருஹ்ய விபுலான் புஜான் அப்ருவன் த்ரிதசஸ்ரேஷ்டா பிராஞ்சலிம் ராகவம் ஸ்திதம் கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஜ்ஞானவதாம் விபு. இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் இருக்க, இந்த ஸ்லோகங்கள் நிரூபிக்கிறது பெருமாள் எப்பேற்பட்டவன் சொல்லிட்டு. பெருமாள் சாதாரண பாமர மனிதனா இருந்தா ஏன் இவாள்லாம் வரணும், மொத்த பேரும் வந்திருக்காள். இவா மொத்த பேரும் வந்து பெருமாளை சமாதானப்படுத்துறானா, இதுல இருந்தே தெரியலையா பெருமாள் வந்து சாதாரணமானவர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆகையினால சொல்ற, பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமி, தேவரீர் விஷ்ணு பகவான், இந்த மூன்று லோகத்தையும் நீங்க ரெண்டு பேரு தான் கட்டி காக்குறீங்க. கட்டி காப்பாற்றபடியினால உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இருக்கக்கூடியவர்கள். ஆகையினால பிராட்டிய தேவரீர் ஏத்துக்கணும் அப்படின்னு பிரம்மா பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார். பெருமாள் சொல்றார், நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் ஏத்துக்காம இருப்பேனா? ஏவ முக்தோ மகா தேஜாத்யுதிமான் திருட விக்ரமா அப்ரவீத்ருத ஸ்ரேஷ்டம் ராமோ தர்மபிருதாம் வரஹாம் அவசியம் த்ரிஷுலோகேஷு ந சீதா பாபமர்ஹதி தீர்கலோஷிதாகீயம் ராவணாந்தப்புரேஷுபாம் பாலிஷக்கலு காமாத்மா ராமோ தசரதாத்மஜாம் இதி வக்ஷந்தி மாம் சந்தோ ஜானகீம் விஷோத்யஹி. பிராட்டி எந்த விதமான கலங்கமும் அற்றவள்ன்றது தெரியும். ராவனுடைய அந்த புறத்துல நெடுநாள் தங்கியிருந்தாலும் கூட அவருடைய மனசு கூட தப்பா நினைக்காதுன்றது தெரியும். ஆனால் அவளுடைய ஒரு சோபைய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஒரு பரீட்சையே. அப்படி நான் பரீட்சை பண்ணாமல் பிராட்டியை ஏத்துட்டேன்னா தசரதன் மைந்தனா இருக்கக்கூடிய ராமன் ஒரு காமத்துக்கு ஆசைப்பட்டு அறிவிழந்து போய் அவளை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு யாராவது பேசிடுவா. மூணு லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இத தப்பான பார்வையில பார்ப்பா. ஜானகி என்னை தவிர வேற யாரிடத்திலையும் மனச கூட செலுத்தாதவோ. பெருமாளே சொல்றார், எந்த ஸ்திரீனிடத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை எந்த ஆண்மகனும் வச்சுக்கூடாது. பெருமாள் நமக்காகவே வாழ்ந்து காட்டுறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். அப்ப இதுவும் தர்மம், ஸ்திரீய சந்தேகப்படக்கூடாதுன்றதும் தர்மம். ஆகையினால பெருமாளே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி காண்பிச்சு நமக்கு நல்ல உபதேசம் பண்றார். என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஜானகி நடக்கக்கூடியவள், அதை நான் நல்லா தெரியும் எனக்கு. சத்திய சர்வம் சத்திய பிரதிஷ்டிதம்னு சொல்லுவா பெரியவா. அதுபடி சத்தியவாதினியான பிராட்டிய நெருப்புல விழும்போது நான் தடுக்கல. காரணம், எனக்கு நம்பிக்கை இருந்தது அவளுடைய பரிசுத்தா அவளை காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சீதா என்னைக்குமே தப்பானவள் கிடையாது அப்படின்னு லோக அபவாதத்துக்கு பயந்துதான் லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவளை என்னைக்குமே தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அக்னி பிரவேசத்தையே ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றா. இது எத்தனை பேர் ஏத்துப்பான்றது தெரியல. வால்மீகி ராமாயணம் இந்த அளவுல இருக்கு. நீங்க இது ஸ்பஷ்டமா ஒரு கதை வெங்கடாச்சல மகாத்மியத்துல சொல்றது, பத்மாவதி பரிணயத்தப்போ. வேதவதின்னு ஒருத்தி முன்னொரு ஜென்மத்துல அவள் ரிஷிகுமாரத்தியா பிறக்கிறா. ராவணன் அவ மேல ஆசைப்படுறான். அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறப்போ அவ அப்பா வெளியில போயிருக்கார். வெளியில போயிருக்கிறப்போ இந்த பொண்ணை பார்க்கிறான். ரொம்ப அழகா இருக்கா இந்த பொண்ணு வேதவதி. அவளை பார்க்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாதுன்னு சொல்லிவிடுறா அவ. சொன்ன உடனே இவன் அவ மேல இருக்கக்கூடிய ஆசையினால அவ தலைமுடிய பிடிச்சு தர தரன்னு இழுக்கிறான். அவ ரிஷிகுமாரத்தியா இருக்கிறபடினால கைகளாலேயே தன்னுடைய தலைமுடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுன்ட்டு பரபுருஷனுடைய கை பட்டதுனால அந்த இடத்திலேயே ஒரு அக்னியை மூட்டி அதுல பிரவேசிச்சுட்டா. பின்னாடி தண்டகாரண்யத்தில் இருக்கிறப்போ ராவணன் ரிஷி வேஷத்துல வந்து பிராட்டிய அபகரிச்சுட்டு போறப்ப முயலும் பொழுது அந்த பிராட்டி அதே இடத்துல அக்னிய மூட்டி மகாலட்சுமிய சொல்லியோ அவள் உள்ள போயிட்டா, அக்னியில பிரவேசிச்சுட்டா. அப்போ ஏற்கனவே ராவணனை பழி வாங்கறதுக்கு காத்து கொண்டிருந்த கூடிய வேதவதியானவள் அந்த இடத்துல வெளியில வந்துட்டா. வேதவதி வெளில வந்து அந்த பத்து மாத காலங்கள் வேதவதி தான் சீதாதேவியாக லங்கையில இருந்தா, ராவணனை அழிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெரியவாள் சொல்றா. இது வெங்கடாச்சல மகாத்மியத்துல இருக்கு. ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்க வரப்போ வேதவதியும் கல்யாணம் பண்ணிக்குங்கோ அப்படின்னு பத்மாவதி பரிணயத்துல ஸ்ரீனிவாசனிடத்துல தாயார் சொல்றா மகாலட்சுமி. அவளுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்றேன் தெரியுமா, முன்னொரு காலத்துல அவ எனக்கு சகாயம் பண்ணியிருக்கா. அன்னைக்கு உள்ளுக்குள்ள பிரவேசிச்சவள் யாரோ அக்னியில, மறுபடியும் இந்த அக்னி பிரவேசம் நடந்தது பாருங்க கடைசியில. இப்போ ராமன் லோக அபவாதத்துக்கு பயந்து ஒரு அக்னியை மூட்டி அதுல சீதையை இறங்க சொன்னாரு, அப்ப வேதவதி உள்ள போய் மறுபடியும் உண்மையான சீதா வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்றா பெரியவா. இது ஒரு கதை, இது ஸ்பஷ்டமாவே பெரியவாள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கதை. இது புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான கதை. ஆகையினால சீதா அக்னி பிரவேசத்துல இதுவும் முக்கியம். இது பின்னாடி மண்டோதரி சொல்ற, அந்த வேதவதி தான் சீதை அப்படின்னு மண்டோதரி சொல்றா ராவணனுக்கு. இதுவும் புராணத்துல இருக்கு. அதனால ராவணா அடங்கியிருன்ற. மனைவியினுடைய சொல்ல யார் கேட்கலையோ அவனுக்கு அனர்த்தம்தான் விளையும் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரிகிறது ராவணனுடைய கதையிலிருந்து. பெருமாள் பிராட்டி சொல்லும்படி சொல்றபடி கேட்டு நடந்தார், ஆனா பெருமாளுக்கு சிரேஷ்டமே நடந்து. ஜனகன் மகளுடைய வார்த்தையை கேட்டபடினால ஜானகியினுடைய நாத்தனுக்கு லோகத்துல இன்னி பர்யந்தம் நல்லதே நடந்துருக்கு. ஆனால் மயன் மகளான மண்டோதரி சொல்றத ராவணன் கேட்காததுனால ராவணனுக்கு அனர்த்தம் தான் ஏற்பட்டது. ஆகையினால பிரம்மாவுடைய வார்த்தைகளை கேட்டு பிராட்டியை பெருமாள் ஏத்துக்கிறார் அப்படின்றது பர்யந்தம் இன்னைக்கு நாம பார்த்தோம். நாளை இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.